கனைத்திலம் கற்றிருமே கன்று திருங்கி நினைத்த முலை வழியே நின்று பார் சோற நனைத்திலம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கே கோமானே செற்ற மனத்து கிணியானே பாடவும் நீ வாய்த்திருவாய் இனி தான் எழுந்திராய் ஈதென்ன பேரக்கம் அனைத்திலத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். Thank you.